அண்ணே வணக்கம், நான் ரமேஷ் பேசுகிறேன். தமிழர் வாழ்வாண்மை முறைப்படி ஏறுத்த வேர்க்கடலை பற்றி கேட்டிருந்தீங்க, ஒரு சில ஐயம் கேட்டிருந்தீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மாடு கொண்டு வேர்க்கடலை போடுறது கிடையாது. மாடு அந்த பகுதியில் இல்லை, ஒரே ஒரு ஏர் மாடு தான் இருக்குது இந்த ஊரில். அதோடு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து மிஷினரிஸ் வந்துடுச்சு. டிராக்டர் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா, கொக்கி கலப்பு மூலமாக மிஷினரிஸ் மூலமாக தான் வேர்க்கடலை போட்டிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா அதிகமாக ரொம்ப நெருக்கமாக விழுந்துட்டு இருக்குது வேர்க்கடலை. எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2 சென்டிமீட்டர் தான் இடைவெளியே இருக்கும், அதோட இடைவெளியில் தான் வேர்க்கடலையே விழுந்துட்டு இருக்குது. இதனால் அதிகப்படியான பயிர்களும் வேர்க்கடலை போடுறதுக்கு தேவைப்படுது. நாங்கள் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்காக போட்டிருக்கோம். ஏன் கிழக்கு மேற்காக போட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து வடக்கு தெற்குல சின்ன பகுதியாகவும் கிழக்கு மேற்கு நீளமாகவும் இருக்கிறதால சீக்கிரமாகவும் போட்டுடலாம். அதோடய சுற்று வளப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதிக பயிர் வந்து தேவையில்லாமல் வீணாகாது, அதனால் போட்டிருக்கோம். அதோடு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தண்ணீர் பாய்ச்சினமே தேவையில்லாத ஒரு சூழல் ஏற்படும் போல், அதனால் வந்து நாங்கள் வடக்கு தெற்க வாய்க்கா போட்டு பெரிய பெரிய பாத்திகளாக போட்டிருக்கோம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா தமிழர் வேளாண்மை முறைப்படி ட்ரென்ச்சு எடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா, 2 அடி ஆழத்துக்கு 2 அடி அகலத்துக்கு நிலப்பகுதி முழுவதையும் சுற்றி கேக் மாதிரி வெட்டி எடுத்திருந்தோம். இதுதானே நடந்திருக்கு. பார்ப்பேனே, இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.